بسم الله الرحمن الرحيم. فماذا يا إخواننا؟ فدعوتنا عندنا أغلى من الذهب وأغلى من أرواحنا، أغلى من أرواحنا التي هي عندنا أغلى من الذهب، فلسنا مستعدين أن ندنجها ولا أن نلوثها، ولكن دعوة إلى كتاب الله وإلى سنة رسول الله صلى الله عليه وآله وسلم. وسن فيهما النجاة، وخلاف الكتاب والسنة لا يؤدي إلى بر الأمان. فهذه بعض النصائح لإخواني الأفاضل حفظهم الله تعالى قبل أن أسافر وأرجع إلى بلدي المغرب. نعم، ça c'est certains conseils que j'ai voulu donner à mes frères وفقهم الله تعالى لكل خير avant de voyager et de retourner au Maroc. Tahmounir ibn Ahmad al-Maghribi حفظه الله تعالى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، يقول الله سبحانه وتعالى في كتابه الكريم: وذكر فإن الذكرى تنفع المؤمنين. وروى الإمام مسلم عن تميم الداري رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وعلى آله وصحبه أنه قال: الدين النصيحة. قالوا: لمن يا رسول الله؟ قال صلى الله عليه وسلم: لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم. فهذه بعض النصائح لإخواني الأفاضل حفظهم الله تعالى قبل أن أسافر وأرجع إلى بلدي المغرب. نعم، ça c'est certains conseils que j'ai voulu donner à mes frères وفقهم الله تعالى لكل خير avant de voyager et de retourner au Maroc. فتعلمون أن التناصح فيه خير عظيم ومنفعة لعباد الله المؤمنين. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. فسو كونسي mutuellement entre frères et s'entraider, c'est من أعظم الأمور. Il y a une utilité pour le jami'. C'est utile pour celui qui donne le conseil, كذلك pour celui qui se fait conseiller. Et parmi ces conseils qu'on voulait donner, أولاً النصيحة بتقوى الله عز وجل. قال الله تعالى في القرآن الكريم: ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله. فوصية الله سبحانه وتعالى للأولين والآخرين بتقوى الله. Craindre Allah, aïe, faire tout ce qu'on peut parmi les ordres d'Allah subhanahu wa ta'ala. Tout ça fondé sur Al-Qur'an wa Sunnah wa ala fahmi salaf. Et kadhalik, on s'écarte des interdits. Tout ça, c'est taqwa Allah subhanahu wa ta'ala. Mulazamatu taqwa akhil karim fiha khayrun wa baraka. Qala jalla wa ala: إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فملازمة التقوى، celui qui s'accroche, qui fait les obligations autant qu'il peut, bien sûr, tout ça fondé sur le Coran et la Sunna, et s'écarte des interdits. هذا الله سبحانه وتعالى il est معه. Et si الله سبحانه وتعالى il est معك، فتعالى خير et في خير. احفظ الله يحفظك. كذلك قال جل وعلا: يا أيها الذين آمنوا إن تتقوا الله يجعل لكم فرقانا. ملازمة التقوى ça permettra de connaître, de différencier الحق من الباطل. le vrai du faux, as-sunna min al-bid'a, al-tawhid min al-shirk, al-mubtil min al-muhiq. فمن أعظم الأسباب pour différencier le vrai du faux, ملازمة تقوى الله. أخي الكريم, t'as besoin de هذا. T'as besoin de هذا. On vit dans un zaman et dans une période où il y a beaucoup de fitan. كثير من الناس يبغون يقولوا الحق, يبغون يقولوا الحق, et c'est du باطل. كثير من الناس, ils ont des shubha, des afkar, des pensées qui contredisent l'islam. Tout ça s'est répandu fi saha, fa anta bi idnillah bi mulazamati taqwa Allah subhanahu wa ta'ala yarzuquk hadha al-furqan. Wa qala jalla wa ala: wa man yattaqillah yaj'al lahu makhraja wa yarzuquhu min haythu la yahtasib. Kadhalik mulazamatu at-taqwa, tu t'accroches aux adillah, tu t'écartes des shubah, tu suis sunnat an-nabi alayhi salatu wassalam, Allah subhanahu wa ta'ala yaj'al laka makhrajan. Ay, quand t'as un problème, que quand t'es dans une situation difficile, Allah subhanahu wa ta'ala, il te donne toujours une issue. Limadha? Li'anna timulazim li taqwa subhanahu wa ta'ala. Wa yarzuquhu min haythu la yahtasib. Ba'd an-nas, layl wa nahar, ils font des efforts pour avoir des bienfaits parmi les bienfaits de la dunya. اعلم ان من اعظم الاسباب سملازمه تقوى الله ويرزقه من حيث لا يحتسب. Bien sûr, tout ça en prenant الاسباب. فاخي الكريم, لازم تقوى الله, فان خير الدنيا والاخره c'est par rapport à التقوى. فمن حقق تقوى الله الى على خير. ومن النصائح كذلك لاخواني حفظهم الله العنايه بهذا القلب. On fait des efforts pour préserver ce cœur. فَكَمَا أَخْبَرَ نَبِيُّنَا مُحَمَّدْ صَلَى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ قَالَ إِذَا صَلَحَ صَلَحَ الْجَسَدُ كُلُّهُ وَإِذَا فَسَدَ فَسَدَ الْجَسَدُ كُلُّهُ. Ça c'est le قلب. Si ce قلب, il est صالح, il est pur, فَإِنْشَاللَّهُ tout le reste ça suit. Et si ce cœur, بالعكس, il est فاسد, ça devient un refuge pour les شبهات. Ça devient un refuge pour les doutes, wal ma'asi, wal bid'a, wal 'iyadu billah kufr, etc. Fal jasad kullu, il est touché. Qala subhanahu wa ta'ala, yawma la yanfa'u malun wa la banun, illa man ata Allah bi qalbin salim. Ce cœur, s'il est purifié, il est salim min ash-shirk. C'est un cœur qui est mali, qui est plein de tawhid. Fa insha'Allah ta'ala, ça te sauvera في الدنيا قبل الآخرة. يوم لا ينفع مال ولا بنون يوم القيامة. أخي الكريم, كما تعلمون, كما قال جل وعلا, لا ينفع مال ولا بنون, ni tes enfants, ni ta tribu, ni ton pays, ni ton argent te sera d'aucune utilité يوم القيامة, sauf celui qui vient avec ce cœur salim, ce cœur de موحد. فهذا بإذن الله عز وجل ينفع. فحافظ على هذا القلب بالعلم النافع والعمل الصالح. Ce cœur الآن que tu dois préserver, ce cœur, s'il est bon, tout ton corps sera bon, et s'il est mauvais, tout ton corps sera mauvais. Ce cœur الآن تحافظ عليه بالعلم النافع والعمل الصالح. علم نافع, علم qui est fondé sur le Coran et la Sunna, عمل صالح, et il t'applique ce علم. فبإذن الله عز وجل, ce cœur, il sera salim. Rawa al-imam Muslim wal-imam Ahmad an Hudhayfa ibn al-Yaman radiyallahu anhu anna an-nabiyya sallallahu alayhi wa sallam qal tu'radu al-fitan ala al-qulub ka'ard al-hasir 'udan 'uda. An-nabi sallallahu alayhi wa sallam, là, dans ce hadith, il compare ce cœur, où il va te démontrer l'importance de ce cœur, l'importance d'en prendre soin, l'importance de le préserver. Et il va te démontrer la gravité de délaisser ce cœur. Ça devient un refuge pour al-bid'a wa al-shubuhat wa al-'iyadu billah. Ba'd an-nas rubbama qalilun min al-mal. Rubbama un peu d'argent ou une chose qui lui tient à cœur, une voiture ou sa maison ou des choses parmi les bienfaits de dunya, des choses qui resteront pas. Il fait des efforts jiddan pour les préserver. Il entretient, il fait attention, etc. فهذا القلب سأولى. Comme taqaddam, hadha al-qalb, s'il est bon, tout sera bon. S'il est mauvais, tout ce que tu fais, ça sera mauvais. Wal iyad billah. Fal-inayatu bih. Al-inayatu bih akthar mimma na'tani bi ajzamina wa amwalina wa a'radina, etc. Aham shay, c'est hadha al-qalb. Ida salaha hadha al-qalb, fal-baqi, inshaAllah, c'est ashal. قال النبي صلى الله عليه وسلم تعرض الفتن على القلوب كعرض الحصير عودا عودا قال فأي قلب أشربها نكتت فيه نكتة سوداء أي نعم النبي صلى الله عليه وسلم يكون parce que الآن أن الفتن elles vont rentrer dans ce cœur et ça laisse un point noir. قال وأي قلب أنكرها نكتت فيه نكتة بيضاء قال حتى تكون القلوب على قلبين. النبي صلى الله عليه وسلم الآن يتموت خلنا لفتن. Tu seras أنت éprouvé. Tu seras confronté à هذا. فالسلوي كبخي بإذن الله جل وعلا. Il est sincère. يدعو الله. العلم. العمل. إن شاء الله ce cœur il repoussera cette فتنة. Celui qui se mélange à أهل الباطل. Il n'a pas de علم. Il ne fait pas des efforts في العمل. Il ne fait pas de دعاء. Toutes ces causes. Les فتن. Son cœur il sera touché. Un point noir, thumma un autre, thumma un autre. Al-an, tu auras deux sortes de cœurs par rapport à ces fitans. قال النبي صلى الله عليه وسلم قلب أسود مربادا كالكوز مجخيا لا يعرف معروفا ولا ينكر منكرا إلا ما أشرب من هواه. Ça c'est le premier cœur. Ce premier cœur, le Nabi صلى الله عليه وسلم, il l'a comparé à ce récipient. كالكوز مجخيا. قال الإمام ابن القيم رحمة الله عليه أي مكبوبا منكوسا. C'est comme un récipient qui est renversé. Un récipient qui est à l'envers. Il accepte plus. Il accepte plus le haq. Il accepte plus le ma'ruf. بل النبي صلى الله عليه وسلم il a démontré لا يعرف معروفا ولا ينكر منكرا. Il accepte plus le ma'ruf. Et il accepte le munkar. Il le rejette pas. والعياذ بالله. إلا ما أشرب من هواه. الميزان عنده. أي il pèse les choses avec ses passions. لأن son cœur il est malade. فحافظ على هذا القلب أخي الكريم حافظ عليه حافظ عليه بالعلم حافظ عليه بالإخلاص حافظ عليه بالعمل الصالح حافظ عليه بالدعاء ثم النبي صلى الله عليه وسلم يسيت لدوزيام كور وقلب أبيض فلا تضره فتنة ما دامت السماوات والأرض tant que les cieux et la terre ils sont présents ça lui fera aucun mal ces fitnes et jusqu'à qu'il meure هذا البشر قلب أبيض, un cœur blanc. لماذا لأن il a fait les efforts pour préserver ce cœur. هذا سيعظم ما يكون. خاصة ces périodes qu'on vit نحن الآن يا إخوان. Ça c'est مهم جدا. C'est مهم جدا. On fait des efforts. On fait des efforts ce cœur. فالحذر من الشبهات والشهوات. C'est les deux choses qui feront du mal à ton cœur. الشبهات et الشهوات. الشبهات أي des doutes. La personne il n'est pas sûr. Des égarements, des pensées bizarres, wal'iyadu billah, dans sa aqida, dans son manhaj. Kadalik shahawat, des ma'asi, fitnat dunya, etc. Fahdhar, ihdhar, akhi al-karim. Wa min al-nasa'ih kadalik, qu'on voulait donner à nos frères, al-inayatu bi'aqidati salaf. Et ça, c'est la suite du point qu'on vient de citer. Il y a ce cœur, tu dois le préserver, et tu le préserveras en étudiant aqidat al-salaf, walhamdulillah, c'est le cas de nos frères ici, et kadalik en appliquant. Hadi al-aqida, c'est une ni'ma min ni'amillahi jalla wa ala. Qala subhanah, fa in amanu bimitli ma amantum bihi faqad ihtadaw. Tu veux être guidé, tu veux préserver ce cœur, t'as la même croyance que ceux qui sont venus avant nous. Aïe, le prophète alayhi salatu wasalam et ses compagnons. Fa in amanu bimitli ma amantum bih. Fahdhar al-ibtida' fi hadha al-bab. Wa fi ghayrihi min abwab ad-din. Fa an-nabi sallallahu alayhi wasallam yaqul kullu bid'atin dhalala. On fait attention, notre croyance elle est fondée sur le dalil. On ne croit pas tant qu'on n'a pas un dalil. On ne parle pas tant qu'on n'a pas un dalil. On ne fait pas tant qu'on n'a pas un dalil. Al-istidlal thumma al-amal ou al-qawl ou al-i'tiqad. Fa al-inaya ya ikhwan bi hadhihi al-aqida. Dirasatan وتدريسا ودعوة. On fait des efforts, on révise les livres qu'on a fait. On fait des efforts, ce qu'on maîtrise, on le propage. On fait des efforts كذلك on lit des livres, on essaye de propager, c'est la première chose qu'on étudie et c'est la première chose à laquelle on appelle. كذلك من النصائح المهمة الاستمرار في طلب العلم. On s'accroche à cette ni'ma كذلك. On s'accroche, on essaye de garder toujours le même rythme. Belle, on essaye de faire des efforts, on augmente. Tant qu'on peut, par rapport à nos capacités bien sûr. قال رسول الله صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقه في الدين. Hadith Muawiyah al-Ma'ruf رضي الله عنه. Celui à qui Allah subhanahu wa ta'ala il veut du bien, يُفَقِّهُ بِالدِّينِ, il lui facilite un chemin pour طَلَبْ الْعِلْمِ. Et dans l'autre hadith, أن طَلَبْ الْعِلْمِ c'est un chemin pour الْجَنَّةِ. On s'accroche à هذه النعمة. On s'accroche et on fait des efforts. قَالَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى يَرَفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَالَّذِينَ أُوتُوا الْعِلْمَ دَرَجَاتٍ. C'est من أسباب الرفعة. Tu veux être élevé, tu veux que ta da'wa soit acceptée, tu veux faire du khayr, fais des efforts في العلم. Fais des efforts, fais l'ilm, c'est min aham ma yakoun. Falazim akhi l'karim al-hib. On fait des efforts da'iman fil hib. Ou al-muraja'a, on révise ce qu'on a appris par cœur, les livres qu'on a fait, qu'on a étudié, qu'on a enseigné. Bi qadr al-istita'a. Ou a'tani kadhalik akhi l'karim bil manhadiyya fi al-talab. Fatwaffir alayka waqtan. On ne lit pas tout d'un coup, on ne veut pas tout faire d'un coup. Là, manhadiyya. On commence par le muhim. Et هذا on l'a expliqué كثيرا. كذلك on fait des efforts في مطالعة الكتب خاصة كتب السلف. On fait des efforts dans la lecture de livres et on prend des notes. Et نستفي. Et c'est ça العلم. واعتني كذلك أخي الكريم بالبحث وتحرير المسائل. فكم من الناس ils ont besoin des sujets. Tu traites, tu fais tes recherches, tu demandes. تجمع كلام أهل العلم. وإن شاء الله ستستفيد وتفيد. لا تحقر نفسك أبدا. لا تحقر نفسك. Fais des efforts. Et فضل الله سبحانه وتعالى il est واسع. فكما قال الإمام أحمد رحمة الله عليه من المحبرة إلى المقبرة. هكذا الطالب. On a cette niya. Cette niya, on a طلب العلم بإذن الله جل وعلا c'est jusqu'à la mort. هذا celui qui meurt على هذا الطريق. أي طريق العلم فإن شاء الله إلى غانيان سي لي سانسير نسأل الله سبحانه وتعالى من فضله. كذلك أنصح إخواني وفقهم الله بالدعوة إلى الله. فهذا مهم لأن لي زيفور كون في العلم توت سي زاني كو سا سوا دماج أو صنعاء تو سو علم كو تو برون أخي الكريم tu dois avoir l'intention et tu dois faire des efforts pour le propager. Tu l'appliques et tu propages. قال سبحانه وتعالى ادعو الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه. تدعو الى الله سبحانه وتعالى سمين اعظم القربات. وقال جل جلاله ومن احسن قولا ممن دعا الى الله. من افضل الناس الداعي الى الله سبحانه وتعالى. وقال عز وجل ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون. الفلاح اي لا ريوسيت. Celui qui veut réussir يعمل بهذه الايه ولتكن منكم امه يدعون الى الخير. الدعوه يامر بالمعروف ينهى عن المنكر il fait des rappels il montre. Tout ça, bien sûr, fondé sur l'ilm. فَنَحْنُ وَلِلَّهِ الْحَمْدُ On atlobe l'ilm. Chacun, par rapport à sa capacité. On n'est pas tous pareils. C'est pas tout le monde qui peut appeler à tous. On peut appeler à tous aux mêmes choses. لا. رُبَّمَا هَذَا إِلَيْ أَقْوَى فِي هَذَا الْبَابِ رُبَّمَا ce frère, il a plus profité dans ce bain. لكن كل واحد, il fait des efforts. Et inshallah, il y aura du khayr. روى الإمام مسلم عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من دعا إلى هدى كان له من الأجر مثل أجور من اتبعه لا ينقص من أجورهم شيئا. فضل عظيم أخي الكريم. تأمل في الحديث من دعا إلى هدى ستتبل à une sunnah, تتبل à cette عقيدة سلفية, تتبل à à accomplir la salat, à suivre la sunna, au bon comportement, etc. T'as la même récompense que celui qui applique. Les annakat et sabab. Force عظيمة. On a besoin, nous, de hasanat. فالإنسان يجتهد في هذا الباب. لكن بعلم. Celui qui appelle à une chose, il appelle بعلم. فإياك وإياك أخي أن تدخل فيما لا تحسنه. Fais attention, Akhi al-Karim, de ne pas rentrer dans des choses que tu ne maîtrises pas. Si tu ne maîtrises pas, tu n'es pas concerné. La yukallifullahu nafsan illa wus'aha. Fais des efforts. Recherche. Demande. Rabbama Allah subhanahu wa ta'ala yuwaffaqu ahad ka plus de ilm, plus de hikmah, plus de capacité que toi. Wa yaqum bil wajib. Amma, tu rentres dans des choses que tu ne maîtrises pas, tu te feras du mal et tu feras du mal aux autres. Kadhalik. Kadhalik iyyaka an tadkhul fima la ya'nik. Il y a des choses, trop pas mal, te regarde pas. Fala tadkhul fiha. قال عز وجل قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أي على علم فالسلوك بعلم يدعو إلى الله السلوك بعلم dans ce sujet dans cette مسألة dans ce point précis il fait des efforts révise fait des recherches t'es un طالب علم tu peux pas demander وتعاون على البر والتقوى et on s'entraide كذلك ابدأ بالأهم فالأهم le point qu'on a cité العقيدة on commence par هذا كما قال النبي صلى الله عليه وسلم لمعاذ لما أرسله إلى اليمن دعوة إلى الله فليكن أول ما تدعوهم إليه شهادة أن لا إله إلا الله وفي رواية أن يوحدوا الله فنكمس بعد التوحيد كم من الناس يزود الشبه في العقيدة تأثروا بالأشاعرة بالجهمية بالمعتزلة بالمرجئة etc. كم من الناس يزود problem يزود الشبه في التوحيد تأثروا بالسحرة إلى ضعف التوكل سساء أهم ما يكون سساء دعوة الرسل ولقد بعثنا في كل أمة الرسول أن يعبدوا الله واجتنبوا الطاغوت كذلك الإخلاص مهم إياك والحذر أخي القريب من الرياء ومن الغرور وفي attention الدعوة في العبادة تعبد لله تسك تكونس الله سبحانه وتعالى كي توفق فاشكر الإخلاص التواضع قال سبحانه قل هذه سبيلي أدعو إلى الله. On appelle à Allah سبحانه وتعالى. On appelle pas à nous-mêmes. On appelle pas à un حزب. On appelle pas à un شيخ فلان أو لا. On appelle الدعوة إلى الله. On appelle au دليل. On appelle au Coran et à la Sunna. Même si ça contredit la position de ton شيخ ou la position d'un ami ou la position d'un membre de ta famille ou ta position à toi. الحق أحق بالاتباع. كذلك اصبر على الناس في الدعوة لأن الطريق ليس سهل sauf pour celui à qui Allah سبحانه وتعالى facilite فلا بد من الصبر والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر فاصبر كما صبر أولو العزم من الرسل ولا تستعجل لهم لا تستعجل passion كثير من الناس دي جهال خاصة depuis qu'on est sorti de Dammaj et Rabbama, بعض الإخوان vont sortir de Sana'a dans des endroits كثير من الناس des choses très simples que toi tu maîtrises et que ton entourage maîtrise des choses qui sont comprises Rabbama بعض الناس ما يفهمون c'est des juhal il n'a pas donné le temps que tu as donné au ilm فالدعي إلى الله c'est essentiel c'est très très important qu'il donne du temps aux gens et tu comprends la situation des gens بعض الناس ils aiment le khayl لكن سنيرون اللي تلبيها كذا فلا تستعجل مدخلوا يوم بعد يوم خاصة si tu vois qu'il veut du khayr لكن بعض الناس ربما il lui faut un peu de temps هذا c'est مهم فإن شاء الله on est des مفاتح للخير on est إن شاء الله نور pour الأمة إن شاء الله on est là pour aider pour faciliter كما قال النبي صلى الله عليه وسلم بشروا ولا تنفروا ويسروا ولا تعسروا هكذا الدعي إلى الله كذلك أنصح الإخوان بعلو الهمة إيه نعم أخي ما لبق قط لا تحتقر نفسك il faut que tu as des objectifs إن شاء الله élevés que ce soit في طلب العلم في الدعوة في العبادة قال سبحانه فإذا عزمت فتوكل على الله إيه نعم on a des objectifs خاصة في العلم si tu as des objectifs qui sont pas élevés ربما tu auras un rythme très faible لا علو الهمة مهم والله سبحانه وتعالى يقول وما كان عطاء ربك محذورا إيه نعم فضل الله لواسع الله سي الرزاق فلا تحتقر نفسك نتمي با دي باتون دان لي رو en pensant que t'es pas capable mais c'est pas pour toi Mais là, Abedan, ça c'est Shaitan, il veut te ralentir. Là, mets la barre haute, bien sûr, en prenant des asbab. Et tu tawakkal ala Allah. Qala al-imam Ibn al-Qayyim, rahmatullah alayhi, al-ilm wal-amal tawaman. Al-ilm wal-amal tawaman. Aïe, la science et appliquer cette science, c'est des jumeaux. Aïe, l'ilm wal-amal. C'est des frères jumeaux. Qala ummuhuma ulu al-himma. La mère de ces deux jumeaux, de ces deux enfants, c'est ulu al-himma. Aïe, d'avoir des objectifs élevés. Fasta'in billah. Wala ta'jiz. Et fais des efforts. Et fadlullah, il est wasi'. Wala tansana al-janna darajat. Et n'aim, essaye de da'imen. Allez, le Nabi sallam nous a démontré qu'on fait du'a, on demande al-firdaus al-a'la. هكذا العبادة هكذا طلب العلم نسأل الله سبحانه وتعالى التوفيق كذلك نعتني بالأخلاق العالية on fait des efforts dans le comportement et on s'améliore jour après jour قال الله سبحانه وتعالى ولو كنت فظا غليظ القلب لم فض من حولك الله سبحانه وتعالى il dit dans ce verset il démontre au prophète sallam si t'es dur s'écarteront de toi. Et An-Nabi sallallahu alayhi wa sallam, c'était la personne qui avait le plus de hikmah. Fali hada, An-Nas, ils ont accepté sa da'wa. Wa dakhalu fi dinillahi afwaja. Fa nahnu hakada. Nahnu hakada, t'es pas tout seul. T'as une responsabilité, t'as un talib ilm. T'as une responsabilité, Allah t'a wafak. T'as une responsabilité, tu dois propager. T'as une responsabilité, tu dois avoir un bon comportement. Wa'lam, Anna, parmi les choses qui faciliteront ta da'wa, et les gens, ils accepteront de toi, c'est que t'as un bon comportement. فعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق. النبي صلى الله عليه وسلم parmi les objectifs pour lesquels il a été envoyé عليه الصلاة والسلام avec التوحيد bien sûr et العقيدة الصحيحة c'est de parfaire الأخلاق مكارم الأخلاق et نعم les bons comportements كالعفو. C'est un comportement azim, al-afou, que tu pardonnes. Si wahad il fait une faute envers toi, ou il a eu un kalam pas tayyib, ya akhi al-afou. On ne doit pas être de ceux qui, une chose, khalas, ils ne pardonnent jamais, na'oudou billah. Léanna, si tu pardonnes, c'est une cause qu'Allah te pardonne. Qala jalla wa'ala, khudi al-afwa, wa'mur bil-urf, wa'arid anil jahili. Khudi al-afwa. Ça, c'est un des comportements parmi les comportements du Rasoul, alayhi salatu salam. On fait ça. Muslim, an Abi Huraira, anna al-Nabiya, sallallahu alayhi wa sallam, qal ma zadallahu abdan bi'afun illa izza. Naam, le fait que tu pardonnes aux gens, c'est une cause que Allah subhanahu wa ta'ala, il t'élève, il te donne l'izza, il te donne l'quwa. Et naam, tu pardonnes, c'est pas par faiblesse, c'est pas par crainte de foulain, abadan. Ce pardon, c'est une ibadah. أمر الله به خذ العفو من الأخلاق كذلك الرفق لا دوسه قال الله عز وجل اذهبا إلى فرعون إنه طغى اذهبا أي موسى et son frère هارون إلى فرعون الله سبحانه وتعالى il leur ordonne d'aller faire دعوة à فرعون قال عز وجل فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى تأمل ça c'est pour فرعون عدو الله الطاغوت الطاغية لعنه الله الله سبحانه وتعالى avec ce عدو هذا الخبيث qui a fait tant de mal الله سبحانه وتعالى يقول لموسى ولهارون فقولا له قولا لينا un قول لين أي des paroles douces pourquoi لعله يتذكر أو يخشى ربما c'est une cause il va se rappeler il va craindre Allah subhanahu wa ta'ala. Fahakada anta en tant que talib al-ilm. Ce point, ce comportement, il est muhim jiddan. Naam. Ar-rifq fi da'wa. Dans ta da'wa, de la douceur. Ma'al ahl. Kadhalik, chez toi. Min ahaq al-nas bi hadha ar-rifq. C'est ta femme, c'est tes enfants, c'est tes proches, tes frères, tes sœurs, tes parents. Ba'd al-ikhwan, rubbama il a du rifq. Avec dehors, avec les gens de l'extérieur. Et il a moins de rifq chez lui. Et هذا, c'est un khata. C'est un khata kibir. كذلك, الرفق مع الجهال. الرفق مع المسلمين. Tout ça, ça implique pas qu'on saute sur un haq. Ou on montre pas les erreurs de Ahl al-Batil. Ça contredit pas هذا. Abadan. وطالب العلم يعرف هذا. فما كان الرفق في شيء إلا زانه، وما نزع من شيء إلا شانه، كما قال النبي صلى الله عليه وسلم. كذلك parmi les comportements importants التعاون، on s'entraide يا إخوان، وتعاونوا على البر والتقوى، وقال عليه الصلاة والسلام والله في عون العبد ما كان العبد في عون أخيه. تعاون avec ton frère. تعاون، s'il a besoin d'une nasiha tu lui fais nasiha, il a besoin d'aide tu l'aides. Tout ça بقدر الاستطاعة. Et celui qui se trompe ينصح وينبه. Bien sûr. كذلك من النصائح لإخواني الاهتمام بصلة الأرحام. Ça c'est مهم كذلك. طالب العلم c'est une personne ou c'est une des personnes fil mujtama qui doit appliquer le plus mitla hadi al-umur. Que ça soit ce qu'on vient de citer, les bons comportements, et parmi ces bons comportements, c'est صلة الأرحام. Aïe, les liens de parenté. قال عز وجل وعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا. Tu fais des efforts في هذا الباب. Les liens de parenté خاصة tes parents. كما في هذه الآية. On doit faire des efforts يوم, jour après jour. والله ولو un coup de fil, ولو une lettre. Tu demandes des nouvelles, c'est مهم. C'est مهم جدا. On ne fait pas l'erreur أن خلاص je suis un طالب علم, je prends plus de nouvelles des autres. Là, قال عليه الصلاة والسلام كما في حديث أبي أيوب الأنصاري رضي الله تعالى عنه في الصحيحين أن رجلا قال للنبي صلى الله عليه وسلم أخبرني بعمل يدخلني الجنة. سؤال طيب. Cet homme demande au prophète صلى الله عليه وسلم informe-moi une œuvre qui me fait rentrer في الجنة. قال عليه الصلاة والسلام تعبد الله ولا تشرك به شيئا. Première chose, التوحيد. C'est la base. T'adores Allah et tu lui associes personne. ثم قال عليه الصلاة والسلام وتقيم الصلاة. Bien sûr, العناية بالصلاة. قال وتؤتي الزكاة. Le troisième pilier de l'islam. قال وتصل الرحم. Et tu fais des efforts dans les liens de parenté. وعن عائشة رضي الله عنها قال رسول الله صلى الله عليه وسلم الرحم معلقة بالعرش. تقول من وصلني وصله الله ومن قطعني قطعه الله. الرحم أي سليان. Celui qui fait tout pour les garder, les préserver, Allah subhanahu wa ta'ala il les préserve. Et celui qui les coupe, Allah subhanahu wa ta'ala, كما في الحديث قطعه الله. صلى الله عليه وسلم. الحديث اللي في الصحيحين. فلا نتساهل في هذا الباب. لا نتساهل. طلب العلم c'est un مفتاح pour le خير. Ça ne doit pas t'empêcher de garder les liens. أبدا بقدر الاستطاعة bien sûr. Et là chacun n'a طلب العلم ça demande des sacrifices. مثلا الرحلة tu voyages. La plupart des frères ils ont voyagé pour طلب العلم etc. هذا ça ne doit pas nous empêcher de on ne garde pas les liens. Là voilà aussi ce n'est pas physiquement et directement le temps qu'on fasse des efforts dans العلم on garde ces liens. خاصة الآن avec les moyens de communication فإن شاء الله فيها خير. فالحذر الحذر من الأخلاق السيئة. Que ça soit couper les liens de parenté, que ça soit le kadhib, que ça soit le kibr, que ça soit le ghurur, que ça soit le hasad. Tout ça, le mensonge, la jalousie, l'orgueil. نعوذ بالله. طالب العلم fait attention. والله أن celui qui a ces comportements, il n'arrivera pas. ولو يطلب العلم. ولو يحفظ. لأن العلم, le but c'est l'amal. فالقرآن الكريم كم من آيات تحذر من الكذب ومن الكبر ومن الحسد لأحاديث كذلك. طالب العلم ستويت لابخوم يغتقسن كي أبليك. الحذر كذلك من القيل والقال. فلان لا دي فلان لا با دي دي شوز سان سورس دي رمور. خاصة في هذه الأيام خاصة في هذا الزمن كون في avec tous les moyens de communication الآن سوفير ان باب عظيم قيل وقال. هذا لا ينبغي لطالب علم. طالب العلم يحفظ لسانه كما قال النبي صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت. والله سبحانه وتعالى يقول في القرآن الكريم ومن الناس من يجادل في الله بغير علم. أخي الكريم احذر من الجدل خاصة في دين الله سبحانه وتعالى. الجدل القيل والقال ضد مسائل parler sans علم لا polémique دائما فلان لا دي فلان. احذر. Ça te fera perdre ton temps. Ça te fera perdre ton temps. Et Rubama, c'est un des obstacles parmi les obstacles qui t'écarteront de l'ilm. قال عليه الصلاة والسلام إن الله عز وجل كره لكم قيل وقال وكثرة السؤال وإضاعة المال. Trois choses Allah subhanahu wa ta'ala nous interdit. القيل والقال وكثرة السؤال وإضاعة المال. Trois choses qu'Allah subhanahu wa ta'ala nous déconseille. Subhanahu. واحذر كل الحذر أخي الكريم من مجالسة ومجادلة المبطلين أهل الأهواء. Fais attention, ne te mélange pas. Préserve cette ni'ma, ni'ma de sunnah. Mélange-toi avec tes frères à la sunnah. Propage ton ilm inda al-muslimin. Amma mujalasat wa mujadalat al-mubtilin, ça te fera du mal. Al-yawm ou ghadan. Fa'an Ayyub, rahmatullah alayhi, al-sikhtiyani l'imam. Qala kana Abu Qilaba, et son shir, Abu Qilaba. عبد الله بن زيد الجرمي رحمة الله عليه يقول ولا تجالس أهل الأهواء ولا تجادلوهم فإني لا آمن أن يغمسوكم في الضلالة أو يلبسوا عليكم دينكم. نصيحة إمام, نصيحة مشفق. Cet imam Abu Qilaba il a de l'expérience في هذا. Il sait qu'il y a aucune idée. لا تجالس أهل الأهواء. Est-ce que on a fait des efforts, on a propagé notre علم عند المسلمين عند العوام entre nous, حتى on a du temps pour s'asseoir et polémiquer avec هؤلاء, هؤلاء qui harb sunna al-nabi صلى الله عليه وسلم, qui harb ahl al-ilm. ثم on trouve du temps à aller parler avec فلان et علان, خاصة الآن avec les moyens de communication. ولا تغتر أن الشيطان يتمي et te fait croire c'est من باب الدعوة. والله si c'est un مبطل, écarte-toi. T'es pas مسؤول عنه. Fais الدعوة. Propage du ilm, que ce soit des dorous, des écrits, et si veut le haqq, il écoute tes dorous. Et t'as pas besoin de polémique. C'est la polémique. Et tu vois aucun fruit, ou peu de fruits dans sa da'wa. On s'accroche à ce khayr. Et hal ikhwanina il ala hada, wa lillahi alhamd. Fahris ala ma yanfa'uk, wa sta'im billah wa la ta'jaz. Al-nasiha kathalik li ikhwanina bidifa' an hadhihi da'wa al-mubaraka. Cette da'wa, Allah subhanahu wa ta'ala, il t'a fait profiter, il t'a facilité الدراسة والاستفادة من مشايخ هذه الدعوة المباركة على رأسهم شيخنا يحيى حفظه الله et tous les mashayikh de Dar al-Hadith à Dammaj et tous leurs élèves et tous les professeurs etc. فاحمد الله احمد الله ودافع عن هذه الدعوة بحق صوت عصب. أما الخطأ فإلى مردود على كل حال, que ce soit notre chir, notre professeur, un ami. Al-khata, c'est un khata. Lakin ta'lamouna anna ba'd al-nas li shiddat bughdihim wal hiqd wal hasad da'iman yat'anoun fi hadhihi ad-da'wa. Fa nahnu répond et on montre que c'est un mubtil. On montre. Wa la naskut abadan. Innama yaqwa al-batil bis-sukut 'anhu kama qala Qutaybah rahmatullah alayh. Ar-rudud al-'ilmiyya fiha khayr. ولله الحمد نحن on a vu et on témoigne أن الردود العلمية فيها خير. Un rad qui est fondé sur l'ilm. قال الله قال الرسول réponse aux choubouhats. Tu montres والله فيها خير. Tu trouves واحد ربما استفاد منه, il t'informe et tu t'attendais pas à هذا. فلله الحمد والمنة. كذلك on en profite pour faire une nasiha aux frères qui étaient avec nous à Dammaj et qu'ils ont voyagé قبلنا أن يجتهدوا في الدعوة. C'est muhim. On ne se laisse pas aller. Là, tu as profité de ce khayr, tu as du khayr, fais profiter aux autres. C'est une cause, Allah t'ouvrira les portes du risque. Et la da'wa, c'est une taqwa Allah. C'est une cause que Allah subhanahu wa ta'ala il te facilite. Fi dunya wal akhirah. Fal-ijtihad, al-ijtihad. On conseille nos frères, oui, hada. Kadhalik, on conseille nos frères, annahum, ils restent daiman en contact avec le mashayikh. Et avec leurs frères, talabat al-ilm, c'est muhim. Il y en a, rubbama, tu te retrouves seul. Tu n'as plus de contact. Rubbama, tad'uf. Et tahsul umur, la tuhmad uqbaha. Tahsul umur, qui ne sont pas tayyiba. Reste en contact. Reste en contact ma'a ikhwanik. Kadhalik, iyak, iyaka wa mukhalatat al-mubtilin, kama taqaddam, wa iyaka wa ad-da'f, amam al-mukhalifin. Hadhihi sunna, c'est une izzah. نعتز بها السعلم سي السلاح فوقتوا فاعتز بالسنة اي موتخ الحق اي سي تبرد على المبطلين رد ردا علميا فإن شاء الله مشكور. واحذر كذلك من فتنة الدنيا, سين فتنة والله, سين فتنة بطالب العلم أنه ربما ينغمس في هذه الأمور, فاحذر احذر. Travailler, c'est pas haram, évident. Lakin, ihdhar min fitnat ad-dunya. De dépasser les limites, de délaisser ce ilm, de délaisser l'amal bih. Tu fais des concessions sur ton din, alors que tu peux patienter. Fahdhar, akhi al-karim. Kadhalik, nansah al-ikhwan bit-ta'awun ma'a ikhwanihim. Khasatan, tout ce qui est rapport avec le mawqi', avec le site. Le site damajfr.com, c'est le mawqi' al-jami'. C'est le site des étudiants francophones de Damaj. Ce n'est pas le site à Foulan. Fata'aoun ma'ahoum. Ta'aoun. Une correction, un enregistrement, une traduction, c'est muhim. Dites-en. Amma tout mettre sur les épaules de un ou deux, faroubama c'est ta'aoun. Fata'aoun c'est muhim. Ad-da'wa, da'watul jami'a. Et participe, ya akhi. Participe au khayr. Ne sois pas da'iman ba'atat ikhwan. Da'iman il regarde. كأنه يحقر نفسه أبدا. Commence بما تحسنه. نحن نجيب أو فخير كي rentre dans des choses qui ne maîtrisent pas. أبدا. ربما t'as pas la capacité de faire telle chose. لكن il y a des choses. La plupart des frères, ولله الحمد, ils peuvent. فهذا كذلك ننصح الإخوان بالصبر على الهجرة. La plupart de nos frères, c'est des مهاجر. فالصبر, الصبر على الهجرة. C'est une عبادة عظيمة. قال الله عز وجل ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعة ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. هذه العبادة التي وفقك الله سبحانه وتعالى إليها. Cette ibadah qu'Allah subhanahu wa ta'ala t'a facilité. Comme min al-ikhwan ou min al-akhawat, ils n'arrivent pas à faire le hijra. Ou ils ont une faiblesse de foi, ou ils ont une chose qui les empêche. Wa anta Allah subhanahu wa ta'ala t'a waffaq. Accroche-toi. Accroche-toi, c'est une ibadah azim. Ou comme a qu'al azza wa jal, wa man yuhadir fi sabillah, yajid fil ard muragaman kathiran wa sa'a. Allah subhanahu wa ta'ala yafta' alayk. Fi dunya ou fil akhira. Et tu le vois de tes yeux, ceux qui ont fait le hijra. Comment Allah subhanahu wa ta'ala il leur facilite. Ou alors s'ils ont éprouvé, ils sont d'aïman Allah subhanahu wa ta'ala, il leur donne une issue et leur dîn il est préservé bi'idnillahi jalla wa ala. Fahmadillah, ihmadillah ala hadhihi an-ni'ma, wasbir, wahtasib, fa inna al-aqibata lil-muttaqi. Kadhalik, isbir ala l'ibtila. Tu seras éprouvé en tant que muhadir, en tant que talib ilm, en tant que sunni, en tant que sahib haqq, tu seras éprouvé. Al-a'da kathir. Min al-kuffar, min al-munafiqin, min ahli al-bida'. Fasbir. Et accroche-toi, akhi al-karim. Faqala al-Nabiyu sallallahu alayhi wa sallam, inna allaha azza wa jal, idha ahabba qawman ibtalahum. Cette épreuve que tu subis, cette chose qui te fait du mal en apparence, fil haqiqa, Allah subhanahu wa ta'ala yuhibbuk. Li'annaka ta muwahhid. T'es un talib ilm, t'es un muhadir. Allah subhanahu wa ta'ala yuhibbuk. Wa yubtalik. Rubama t'as des péchés, rubama t'as des choses, t'as pas fait tawba. Allah subhanahu wa ta'ala, il veut ton khayr, il t'aime, il veut t'élever en degré. Fa yubtalik bi marad, ou bi a'da, ou bi fitna. Lakin isbir. Tant que tu patientes, t'es à la khayr. Wa alam, anna li fitna ça dure pas. Wa li btina ça dure pas. T'es éprouvé aujourd'hui, demain, inshaAllah, ça ira mieux. Inna ma'al usri yusra. وقال عليه الصلاة والسلام عجبا لأمر المؤمن إن أمره كله له خير. النبي صلى الله عليه وسلم يتعجب من أمر المؤمن, يقول عجبا, أي la situation du مؤمن du croyant est عجيبة. Pourquoi؟ قال عليه الصلاة والسلام وليس ذلك إلا للمؤمن. Cette chose c'est que pour le مؤمن. قال النبي صلى الله عليه وسلم إن أصابته سراء شكر فكان خيرا له. Si il est touché par un bien, fayashkur, il est reconnaissant envers Allah subhanahu wa ta'ala. Fahana c'est un khayr pour lui. Wa qala wa in asabathu dharra sabara fa kana khayran lah. Si il est touché par un mal, il est éprouvé, il patiente et c'est un bien pour lui. Ça lui efface des péchés, ça l'élève en degré. Fa c'est du khayr fil haqiqa. Et ça, c'est que pour le mu'min. Fahmadillah. Tant que tu es un mu'min, khasatan un talib ilm, khasatan un muhajir, tu es à la khayr. Lakin, sur khayr, il faut le préserver, ya ikhwan. Fa ala kulli hal, c'était quelques nasa'ih qu'on voulait faire avant notre départ. Et walillah alhamd, les frères qui sont avec nous, talabat al-ilm, ils connaissent mitla hadhihi al-umur. Lakin, comme a qala, jalla wa ala, fadhakir. Wadhakir fa inna dhikra tanfa'u al-mu'minin. الذكرى يسكنسي يسرابلي فيه خير كثير ميم انت طلبت علم من دي شوز كو تو ميتريز الذكرى فيها خير فنشكر الله سبحانه وتعالى على نعمه الكثيره ثم نسال الله تعالى ان يرحم مؤسس دار الحديد بدماج الامام مقبل ابن هادي الوادعي رحمه الله لان سمركز نحن ولله الحمد الله نوزا فاسيليتي ونا On a pu rester là-bas quelques temps et on a profité, walillahi alhamd. Et comme a dit le Nabi sallallahu alayhi wa sallam, la yashkuru Allah man la yashkuru al-nas. Et Cheikh Muqbil, c'est un sabab azim fi hadha. Kadhalik, nashkur Cheikhana Yahya ibn Ali al-Hajuri waffaqahu Allah ta'ala. Nassallahu subhanahu wa ta'ala yahfadah. Fata'alamoun, il a des juhoud kabira. Et yasbir, walillahi alhamd, pour cette da'wa. Fanas'al Allah subhanahu wa ta'ala an yuwaffiqah. كذلك نشكر جميع مشايخنا ومدرسينا tous les مشايخ tous les مدرس tous ceux qui ont patienté avec nous ils ont donné de leur temps فنشكرهم كذلك نشكر إخواننا طلبة العلم qui étaient avec nous الزملاء الأصدقاء كذلك نشكر les frères qui ont participé avec nous aux دروس ففي الحقيقة استفدنا منهم هم ولله الحمد استفادوا avec les دروس ونحن كذلك استفدنا والله tu profites de tes ceux qui assistent à tes cours tu profites son comportement ربما une question ربما une فائدة ربما une نصيحة فنسأل الله سبحانه وتعالى أن يحفظهم ونسأل الله سبحانه وتعالى أن يرحم إخواننا كتاب كنو الأخ أبو بكر الأخ هشام الأخ سفيان الأخ حمزة et tous les autres frères الأخ جمال الأخ صالح رحمة الله عليهم ونشكر كذلك السامعين والمحبين لهذه الدعوة كذلك والله نستفيد منهم ceux qui écoutent ceux qui profitent de cette دعوة ربما un message d'encouragement ربما ils font الدعاء ربما ils nous motivent لا شك ولا ريب وهكذا المؤمن للمؤمن كالبنيان on s'entraide l'ignorant il s'entraide avec celui qui a plus de ilm que lui celui qui a plus de ilm il s'entraide avec l'autre وهكذا نسأل الله سبحانه وتعالى أن يجزي الجميع خير الجزاء أما بالنسبة للدروس فليس أنسيان دروس كنا في لدروس كنا في ولله الحمد أدم ماجي الصنعة كثيرة et ils sont enregistrés et on essaiera de les propager قليلا قليلا ولله الحمد وإن شاء الله on continuera les دروس et on essaiera de faire des efforts encore plus de pour cette da'wa lillahi jalla wa ala quand on arrivera au Maroc فنسأل الله سبحانه وتعالى التوفيق والسداد ونسأله عز وجل أن يدمر الحوثيين أعداء الدين ومن يتعاون معهم ونسأله جل وعلا أن يجنبنا الفتن ما ظهر منها وما بطن وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه والحمد لله رب العالمين مع تحية دماج أفاق.com ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار الحذر من الركون إلى الظلمة من شيعة أو حزبيين لا تركن إليهم هؤلاء ثعابين